குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தா பூத்தாடுதே வா குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே பூஞ்சோலையே உனக்காகத்தான் பூத்தாடுதே